ശ്രീമാധവാൻവേസുദാമ്പതിപൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസഗുരുവര്യകൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാരംഗിണീന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്തഗമാന്തദ്വിതയമനുഗണം സൃഷ്ടതാ പൂർണമത്യം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമം തം സദ്വസ്തം ശ്രീവരാഹം യതിവരമനകം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാർത്ഥബോധം തത്പാദയുഗ്മശരശീരുഹൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മഹൃതപൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്ജീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രുദ്ധ്യന്തരാമാനുജയതി നൃപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവാത്തിം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനി കൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗിണ്ണാതു മാമകം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാദീനപദികാം ശ്രുതിം അസ്മദ്ഗുരുപരമ്പരായൈ നമഃ. போன ஸ்லோகமான 47வது ஸ்லோகத்தில் மகா பாபிகள் கூட ஒரு ஆச்சாரியனை ஆசிரிப்பானேயானால் அந்த ஆச்சாரியனுடைய பிரபாவத்தாலே அவனுடைய அனைத்து பாபங்களும் நசிக்க பெற்று அவன் நிர்கதியான அந்த பராங்கதியான ஸ்ரீவைகுண்ட பிராப்தியை அடைவதிலே சந்தேகமில்லை என்று நம் சுவாமி தேசிகன் சாதித்ததை அனுபவித்தோம். அதற்கு மேலே இந்த 48வது ஸ்லோகம் அஸ்திரபூஷணதயைவ கேவலம் விஸ்வமேதத கிலம் விபர்த்தியஹ அக்லமேன மணி பாதுகே த்வயா சோபி சேகரதயைவ தாரியதேன். ஹே மணி பாதுகே, வாராய் கல்லிழித்த பாதுகையே, அகிலம் அனைத்து சமஸ்த ஏதது இந்த விஸ்வம் பிரபஞ்சத்தை அஸ்திரபூஷணதயாயேவ எம்பெருமான் தனக்கு ஆயுதமாகவும் ஆபரணங்களாகவுமே விபர்த்தி அவற்றையெல்லாம் தாங்குகின்றாரோ தூக்குகின்றாரோ சஹா அபி அந்த பெருமாளும் துவயா உன்னாலே, ஹே பாதுகையே அந்த பெருமாளும் கூட உன்னாலே, அக்லமேன ரொம்ப அனாயசமா சிரமமே எதுவும் இல்லாத சேகரதையாயேவ தலைக்கு அலங்காரமாகவே தாரியத்தே தரிக்கப்படுகிறார் அப்படின்னு சொன்னார். இந்த லோகங்களையெல்லாம் ஆயுதமாகவும் ஆபரணமாகவும் பெருமாள் தன்னுடைய திருமேனியிலே தரித்து கொண்டிருக்கிறார் என்று சாஸ்திரம் சொல்றது. ஆனா எந்த எம்பெருமான் இந்த சர்வ லோகங்களையும் ஆயுதமாகவும் ஆபரணமாகவும் தன் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறாரோ அந்த பெருமாளையே நீ தலையில தரிச்சுட்டு இருக்க. பொம்மை நாட்டையே எப்படி தலைக்கு அந்த புஷ்பம் வச்சுக்கிறாளோ அந்த மாதிரி ஒரு பிரயாசமும் இல்லாம அந்த எம்பெருமானை உன் தலையிலே வைத்துக் கொண்டிருக்கிறாய். இதனாலே சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் அறிவுறுத்த வருவது என்ன என்றால், சமஸ்த லோகங்களும் பெருமாளுக்கு அதீனமா இருக்கு, ஆனா அந்த பெருமாளோ ஷடகோபரான ஆழ்வார தீரத்தில் இருக்கார். அதாவது சமஸ்த லோகங்களும் எம்பெருமானுக்கு அதீனம். அப்படிப்பட்ட உயர்ந்த அந்த எம்பெருமான் ஆச்சாரியாளுக்கு அதீனன் சொல்லி இதுல அதி அற்புதமா சாதிக்கிறார். இந்த பரமபுருஷனான ரங்கநாதன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அப்படின்னு, லோகத்தில் உள்ள அனைத்து வஸ்துக்களையும் தன்னுடைய அஸ்திரங்களாகவும் பூஷணங்களாகவும் தன் திருமேனியிலே வைத்துக் கொண்டு காப்பாற்றுகிறான் அப்படின்னு ஸ்ரீமத் ரகசிய திரையசாரம் மற்றும் பராசரருடைய விஷ்ணு புராணம் முதலியவைகள் சொல்கின்றன. இதுல விஷ்ணு புராணத்துல இந்த அஸ்திரபூஷண அத்தியாயம்னு ஒரு அத்தியாயம், அது முதல் அம்சம் 22வது அத்தியாயமா வருது. அந்த அத்தியாயத்திலே முழுக்க இந்த எம்பெருமான் எவ்விதம் இந்த லோகத்தில் உள்ள வஸ்துக்களை எல்லாம் தனக்கு ஆபரணமாகவும் ஆயுதமாகவும் எடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை விளக்குகிறது. இதை அடியொற்றிய நம் சுவாமி தேசிகனுடைய ரகசிய திரையசாரத்தில் அதி அற்புதமாக ஒரு பாசுரம் பண்றார். அது அந்த பராசரர் பண்ணதான க்ஷர அக்ஷரமயோ விஷ்ணுர் பிபத்யர்கிலம் ஈஸ்வரஹ புருஷாவ்யாக்ருதமயம் பூஷண அஸ்திர ஸ்வரூபவதீன்னு அந்த ஸ்லோகம். அதிலே இப்போ 24 அச்சேதன தத்துவங்கள் இருக்கின்றன. இவை அனைத்தும் எம்பெருமானுக்கு ஆயுதங்களாகவும் ஆபரணங்களாகவும் இருக்கின்றன. இந்த மூல பிரகிருதி இருக்கிறதே மகத்தான மூல பிரகிருதி, அது எம்பெருமானுடைய திருமார்க்கத்திலே ஸ்ரீவத்சம் என்ற மருவாக இருக்கு. மகத்தத்துவம் இருக்க அது எம்பெருமான் தன்னுடைய திருக்கரத்திலே வைத்திருக்கும் கௌமோதகி என்கிறதான அப்புறம் ஞானம் அல்லது தெருன்னு சொல்றாளே அது வாளாக, அது நந்தகம்னு சொல்றாளே அந்த மாதிரி வாளாக அது ஆகிறது. அதுக்கப்புறம் மருள், மருள்னா அஞ்ஞானம். இந்த அஞ்ஞானம்ங்கிறது அந்த நந்தகம்ங்கிறதான கட்கம் இருக்கே வாள் இருக்கே அதுக்கு உரை போன்று இருக்கிறது. தாமச அகங்காரம் சார்ங்கம் என்ற வில்லாகவும் சாத்வீக அகங்காரம் அந்த சங்காகவும் மனசு ஏகாதசேந்திரியமான சக்கரம் அதுதானே மனசு, அது சக்கரமாகவும் இப்போ ஞானேந்திரியம் அஞ்சு கர்மேந்திரியம் அஞ்சு இந்த ரெண்டையும் சேர்த்து வாகாதீந்திரியங்கள்னு சொல்லுவார். அந்த வாகாதீந்திரியங்களான அந்த பத்தையும் அம்புகளாக தன்னுடைய அம்பரா தூணியிலே எம்பெருமான் வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்புறம் தன்மாத்திரைகள் பஞ்சபூதங்கள் இவற்றை வனமாலையாக சாற்றிக் கொண்டிருக்கிறார். வேதங்களாலே பரவப்படுகின்றதான கிருஷ்ண பரமாத்மா அவன்தான் அந்த தேவாதிராஜன், அவன்தான் காஞ்சிபுரத்திலே எழுந்தொழியிருப்பவன், அவன் இந்த ரீதியிலே நம்மையெல்லாம் காப்பாற்றுகிறான். தேசியனுடைய ஒரு அத்தி அற்புதமான திருவாக்கு. அதுலேயே அந்த பாசுரத்தினுடைய இது இருக்க, அது அத்தி அற்புதம். உடன்மணிவரமாக பொன்றா மூல பிரகிருதி மருவாக மான் தண்டாக அப்படின்றதான அந்த பாசுரம் இருக்கு. அது எவ்வளவு அனுபவிச்சாலும் சரி, அது அனுபவிக்க அனுபவிக்க திகட்டாததான ஒரு பாசுரம். இதுல எம்பெருமான் இந்த லோகங்களை எல்லாம் தாங்கிறான். அவனை ஹே பாதுகையே நீ தாங்கிற, உன்னுடைய தலையிலே கிரீடமாக இருக்கான் எம்பெருமான். இதனால என்ன உக்கிரத்தை நம் சுவாமி தேசிகன் நமக்கெல்லாம் சொல்ல வர்றார்னா, சமஸ்த லோகங்களும் பெருமாளுக்கு அதீனம். அப்படிப்பட்ட அந்த பெருமாள் ஆச்சாரியர்களுக்கு அதீனம் அப்படின்னு அந்த எம்பெருமான், நாம என்னமோ எம்பெருமான் சுதந்திரன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். போ, நாம தான் பரதந்திராள், அவன் சுதந்திரன்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா வாஸ்தவமா பார்த்தா எம்பெருமான் எல்லா விதத்திலையும் சுதந்திரனா இருந்தாலும் கூட, அந்த ஆச்சாரியார் விஷயத்துல வரும்போது அவளுக்கு அவன் பராதீனமாயிடுறான். அதனாலே ஆச்சாரியர்கள் எம்பெருமானுக்கு அதீனமாக ஆகிறார்கள் என்பதிலே வியப்பொன்றும் இல்லை என்பதாக இந்த ஸ்லோகத்திலே சொல்லி தலை கட்டுகிறார் நம் சுவாமி தேசிகன். கவிதார்ய சிம்ஹாய கல்யாண குணசாரிடே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.